கண்ணை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி என்னை வாட்டும் வேலையே நடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு என்ற பௌர்ணமி என் காதல் வீணை நீ வேதனை சொல்லிடும் காதல் தன் வேலையை காட்டுதடி விடும் கேள்விக்கு மலர் சொல்லும் பதில் என்னவோ வாசங்கள் பேசாத பதிலா தம்பி மேகம் விடும் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ கடலாடும் அலை கூட பதில்தான் தம்பி அவளின் மௌனம் பார்த்து பதை பதைக்கும் என் மனம் வீணாத எண்ணம் வரும் பாதை திருமணம் மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே என் மனம் அவள் மடி சாய்கிறதே மாலை என் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி என்னை வாட்டும் வேலையே நடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு என்ற பௌர்ணமி என் காதல் வீணை வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகுதே என் மனம் மோகத்திலே மாலை என் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி